பகுதாதுக்கம். நிபுண சிந்தனைன்னு சொன்னா இன்னும் யோசிச்சு பார்த்தா இப்ப நமக்கு சரி கர்ப்பவாசாதிகம்னா கஷ்டமா இருக்கலாம், இப்ப சரீரத்துல இருக்கோமே இப்பதான் நமக்கு கஷ்டம், சுதந்திரமா தெரிஞ்சுட்டு இருக்கோமே சரீரமானது நம்ம சொன்ன பிரச்சனை கேட்டுருக்கேன்னு சொன்னா அதுக்கு சொல்ற பகுதாதுக்கம் வபுஷ்ச தாதுஷம். இந்த சரீரமானது பல தாத்துக்கள் இருந்தது. தாத்துன்னு சொன்னா எலிமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், உள்ள இவ்வளவோ வஸ்துக்கள் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சரீரம். அழகாகலாம் சொல்ற மாதிரி முதல்ல நம்மளுடைய வயசை பார்த்தோம்னா குழந்தை பருவத்திலேயே பாதி விஷயங்கள் போயிடுறது, அப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஜரா இத்தியாதிகள்லாம், அப்ப நொடுள்ளக்கூடிய யவ்வனன்ற ஒரு ஸ்டேஜில் தான் நம்முடைய சரீரமானது நம்ம சொல்றத கேட்கற மாதிரி இருக்கு அந்த பீரியட் தான். ஆனா அந்த பீரியட்லயும் நாம என்ன பண்றோம் கேட்டா சரீரம் போன போக்குலயே போயிடுறோம். லோகத்துல உதாரணமா எந்த வஸ்து நமக்கு பயன்படணும்னு சொன்னா அந்த ஒரு மிஷின் வச்சுப்போம், அந்த மிஷினை வந்து நாம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டாவது அது எக்ஸர்ட் பண்ணக்கூடாது, ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்தால் கூட எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பண்ணணும் காரியம். அந்த மாதிரி அது எக்ஸர்ட் பண்ணச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது பழுதடையிறது, பழுதடைஞ்சிட்டு ரிப்பேர், ரிப்பேருக்கு மனுஷா கிடைக்க மாட்டேன்ற எவ்வளவோ உபாதைகள். அது மாதிரி இந்த சரீரமும் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்மளால் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. வேலைக்கு ஆகாரம் இவ்வளோதான் சாப்பிட்ணும், பத்தியம் சாப்பிட்ணும், நம்மளால் இருக்க முடியல. நாம் அதை போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதிகமாக சாப்பிட்றோம், எல்லா ஈடுபாடுகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் வேரண்டார் ஜாஸ்தியாக இருக்குது, துக்கங்கள் வருது, ஒரு வியாதி வருது, நோய் வருது. அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி சரீரம் மாற்றுறதுன்னு சொன்னால் அது நல்லா இருக்கணுமே, அதில் கழகத்தில் வரக்கூடாது, இது ஒன்றும் ஆகக்கூடாதுன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இப்படியா வபுஷ்ச பகுதாத்துக்கம் தாதுஷம் அப்படியே இருக்குதுன்னு பயத்துக்கு ஆஸ்பதமாக இருந்துருக்கு. இந்த சரீரத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய ஓட்டமெல்லாம் அதுக்காக தான். இந்த சரீரமே நாம் நினச்சிட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு காரியத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தா சரீரம் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா சௌக்கியமாக இருக்கணும், நல்லா தூங்கணும், எல்லா இதுக்கும் கேட்டால் இந்த சரீரத்தை ரக்ஷணம் மட்டும் தான் நம்ம பிரதானமாக வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு இன்ஸ்டண்டாக தோன்றக்கூடியது இந்த சரீரம் தான் நாம்ன்றது. அப்போ இதுவும் போயிட போகிறதுன்ற ஒரு பயமானது இருந்துகிட்டே இருக்குது. அதற்கு பிறகு தேவி பதஹா தவ பதஸ்ய த்ரிவிஷ்டப முகம் ததா அப்படின்னு போட்டார். தேவி பதஹன்னு சொன்னால் இந்த தீன்ற தாத்து அது ஷைனிங் டீப்த் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டமானது சுத்த சத்துவம், நல்ல பிரகாசமாக ஜொலிச்சுன்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தவ பதஸ்ய உன்னுடைய இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டத்தை பரமபதத்தை பார்த்துச்சு திரிவிஷ்டப முகம் ததா. திரிவிஷ்டபான தேவர்களுக்கெல்லாம் பெயர், சொர்க்கம் முதலீவைகள்னு. அப்போ ஸ்வர்க்கம் திரிவிஷ்டபம்னா சொர்க்கம், சொர்க்கம்னு அர்த்தம். அப்போ திரிவிஷ்டப முகம்னு சொன்னால் சொர்க்கம் முதலியவைகள். அப்போ சொர்க்கம் அதுக்கு மேல் உள்ள லோகங்கள் சத்தியலோகம் வரைக்கும் எல்லாமே ததா, ததானா அப்படியே இருக்கின்றது, அவைகளும் துக்கத்தை கொடுக்கக்கூடியது நேராக சாதிக்கிறாதீங்க. இந்த அர்த்தத்தை ரெண்டு இடத்துல காண்பிக்கலாம், நிறைய இடங்கள் இருக்கலாம், ரெண்டு குறிக்கிறது. தயா சதகத்துல ராஜா பத்ய பிரபதி விபவம் பிரேக்ஷ பரியாய துக்கம் ஜன்மா காங்கன் விஷகி விபனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ஆஷாதான கதிச்சன விபோ சத்பரிஷ்பங்க தன்யைஹி அங்கீகாரம் கணமபிதையே ஹார்த துங்கைரபாங்கை. இந்த பத்தியத்துடைய மூணு அர்த்தத்தை நம்ம தயாசதகம் வரைச்சு அனுபவிக்கலாம். இது குலசேகர அழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே இங்கே சுவாமி ஒரு மொழிபெயர்த்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். ஜக்முஷாம் தஸ்துஷாம் மான்னு சொன்னால் நடப்பதோ இருக்கிறதோ ஏதேனும் ஆவேனே திருமலையின்னு இந்த குலசேகர அழ்வார் சொன்ன மாதிரி இங்கே என்னன்னு கேட்டால் பிராஜாபத்த பிரபதி விபவம் பிரேட்ச பரியாய துக்கம். பிரம்மா முதல் பிரம்மபட்டம் பரியந்தம் எல்லாமே துக்கம் தான். பரியாய துக்கம்னா எல்லாமே துக்கத்துக்கு ஆஸ்பத்திரம் அங்கே சாதித்தார். அதே மாதிரி வரதராஜ நிஜாசத்தில் 29வது பத்தியத்தில் சத்யஸ்தியஜந்தி வரதத்வ இபத்த பாவாஹ பைதா மகாதிஷு பதேஷ்வ பிபாவ பந்தம் கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோ சுகாய காரா கிருஹே கனக சுங்கலயாபி பந்தா. ஒருத்தருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தா ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டுண்டா கவலைப்படாதே சுவாமி, நல்ல தங்கத்தால் ஆன ஜெயில், தங்கத்தால் ஆன சங்கிலி, தங்கத்தாலான அவங்களுக்கு தட்டு டம்ளர் எல்லாம் கொடுப்போம்னா எவ்வளோ கொடுத்தாலும் அங்கே அடைச்சி தான் வச்சுருக்க போகிறார். அப்போ அடைச்சி வச்சுருதுன்னு நம்ம முடிவு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அது இரும்பில் இருந்தானே தங்கத்தில் இருந்தானே, ஆக மொத்தம் பிரம்மப்பட்டமாக இருந்தானே, எங்கள் பூலோக வாசமாக இருந்தானே, எல்லாமே இந்த ஜீவாத்மாக்கு சரீரமானது அதுக்குள்ளே கட்டுப்பட்டுன்னு இருக்க வேண்டியது தான். அதனால் எல்லாமே நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் தன்னுடைய ஸ்வேன ரூபேன தன்னுடைய ரூபத்தில் அவன் ஆவிஷ் தோன்றி அவன் நிம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போறான். அப்ப அவனுக்கு சம்சார பயம் கிடையாது, கர்ம வசத்தினால சரீரம் கிடையாது, இதெல்லாம் கேள்விப்படைச்சு பிரம்மாபட்ட திரிபிஷ்டப முகம்னு சொன்னா சொர்க்கம் அதற்கு மேல கூடிய லோகங்கள்ல கூடிய வாசங்கள்லயும் துக்கமே நிறைஞ்சிருக்குன்றது தோன்றது. அதனால அத்தனை சொன்னா இப்ப சொன்ன விஷயங்கள்ல பயாஸ்பதம் கிம்ன பவதி, பயத்துக்கு காரணமா இதுதான் இல்லை, அதனால் நீர் அடியே ரட்சிக்க வேண்டும். இந்த சம்சார சாகரத்திலிருந்து அழகா இங்க சாதிக்கிறார். அன்றைய பார்த்தோம்னா ரங்க பிருத்திவி பதே, பிருத்திவி பதிகி பதேன்னு சம்போதனம். அரங்கநகரப்பனே நரக கர்ப்பவாசாதிகம், நரகவாசம் என்ன கர்ப்பவாசம் என்ன முதலியவைகள் பக்தும் அப்படி சக்கியத்தை அப்படின்ற சொல்லப்படவும் முடியாது. என்ன சக்கியத்தைன்னு சொன்னா சொல்ல இயலாது, சொல்ல முடியாது. பக்தும் அப்படின்னா தும்ன அந்தம், அது சொல்லுவதற்கு கூறுவதற்கு. அபி அப்படின்னா அதுக்கும் சொல்லப்பட முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு நிபுண சிந்தனை பகுதாதுக்கம் வபுஷ்ச தாதுசம், நிபுண சிந்தனை சொன்னா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பகுதாதுக்கம் பகுதாதுக்கம்னு போட்டுட்டார். என்னன்னு கேட்டா நமக்கு இந்த சரீரமானது முதல்ல பார்க்கக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு, ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா அதுவும் வபுஷ்ச வபுஹு ச வபுஷ்ச சந்தி, இந்த சரீரமும் அப்படியே தாதுஷம் தாதுஷம்னா அவ்வாறே இருக்கின்றது. தேவீபதா தபபதஸ்ய, நன்னா சிறப்பா இருக்கக்கூடிய உம்முடைய நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டம் இருக்கேன், அதை பார்க்கச்சு திரிவிஷ்டப முகம் ததா, ஸ்ரீவைகுண்டத்தில் நினைச்சு பார்க்கச்சு சொர்க்கம் முதலிய லோகங்களும் ததான்னு சொன்னா அவ்வாறே இருக்கின்றன. அத்த இவற்றில் பயாஸ்பதம் கிண்ண பகதி, பயத்தை கொடுப்பதற்கு எதுதான் பயத்தை கொடுக்கவில்லைன்னு தாத்பரியமானது. இதுதான் 13வது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அண்மையும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.